ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತು ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷು ವಿಚಾರ್ಯತೂರ್ಣಂ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತಮರಣ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀಂದು ಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಶರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸಭಾಗಿ, ಇಂದ್ರಯ ದಿನಂ ಶ್ರೀ ವರದರಾಜ ಪಂಚಾಶತ್ತಿನ ಸ್ತೋತ್ರತ್ತಿ 10th ಶ್ಲೋಕತ್ತಿನುಡೆಯ ಅರ್ಥಂಗಳೈ ಅನುಭವಿಪ್ಪೋಂ. ಪ್ರಾಪ್ತೋದಯೇಷು ವರದತ್ವತನು ಪ್ರವೇಶಾತ್ ಪದ್ಮಾಸನಾದಿಷು ಶಿವಾದಿಷು ಕಂಚುಕೇಷು ತನ್ಮಾತ್ರ ದರ್ಶನ ವಿಲೋಪಿತ ಶೇಮುಷೀಕಾಃ ತಾದಾತ್ಮ್ಯ ಮೂಢ ಮತಯೋ ನಿಪತಂತ್ಯ ಧೀರಾಃ ಎಂಬುದಾಗ ಶ್ಲೋಕಂ. ಇದನ್ನ ಅನ್ವಯ ಕ್ರಮಂ, ಹೇ ವರದ, ಅಧೀರಾಃ ತ್ವದನು ಪ್ರವೇಶಾತ್ ಪ್ರಾಪ್ತೋದಯೇಷು ಪದ್ಮಾಸನಾದಿಷು ಶಿವಾದಿಷು ಕಂಚುಕೇಷು ತನ್ಮಾತ್ರ ದರ್ಶನ ವಿಲೋಪಿತ ತಾದಾತ್ಮ್ಯ ಮೂಢಮತಯಃ ನಿಪತಂತಿ ಎಂಬುದಾಗ ಸ್ವಾಮಿ ದೇಶಿಗನ್ ಪ್ರಧಾನವಾಗಿ இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் மற்ற தேவதைகளான க்ஷுத்ர தேவதைகளான சதுர்முக பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு சிவன் முதலானவர்கள் எல்லோரும் எம்பெருமானும் அவர்களும் ஒன்று அப்படின்னு நினைக்கக்கூடாது, வெவ்வேறுதான் அப்படிங்கிற அர்த்தத்தை பிரதானமாக இந்த ஸ்லோகத்தின் மூலியமா சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதத்தான் அதீராஹா அப்படிங்கிற பதம் இந்த இடத்துல முக்கியமா சொல்லப்படுது. அதீராஹான்னாக்க அறிவில்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள்னாக்க முழுக்க அறிவில்லாதவர்கள்னு இல்லை, எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரியாதவர்கள் அப்படின்றதாக இந்த அதீராகன்ற சப்தத்துக்கு அர்த்தம். அப்படின்னாக்க அப்படிப்பட்ட அறிவில்லாதவர்கள், தத்துவஞானம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி தத்துவஞானம் இல்லாதவர்கள் எந்த தத்துவஞானம் அப்படின்னாக்க எம்பெருமானும் க்ஷுத்ர தேவதைகளான சதுர்முக பிரம்மா சிவன் முதலானவர்கள் வேறுபட்டவர்கள், எம்பெருமானை காட்டிலும் வேறுபட்டவர்கள், ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது அப்படிங்கிற தத்துவஞானம். இந்த தத்துவஞானம் அவர்களால் எதனால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? தத்துவஞானம்னாக்க என்ன அப்படின்னாக்கா அந்தாஹம் இமாஸ்திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிஷ நாமரூபே வியாகரவாணி அப்படின்னு சொல்லி சொல்றது. என்னன்னாக்கா ஒரு பொருளை சிருட்டிச்சு அதுக்கு ஒரு பெயர் உருவம் இத்தியாதிகள்லாம் கொடுத்து அதனுள்ள தானே பிரவேசிச்சு உள்ள அந்த எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் பெருமாள் அந்தரியாமியாக இருக்கிறார். அப்படி அந்தரியாமியாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த பொருள் பொருளாகவே கருதப்படுறது. அந்த விதத்துல தான் சதுர்முக பிரம்மாவானும் சரி சிவனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சிருட்டிச்சுட்டு உருவம் பெயர் இத்தியாதிகள்லாம் கொடுத்து தானும் அந்தரியாமியாக பிரவேசிச்சு உள்ள இருக்கிறார். அப்படி சிருஷ்டி ஸ்திதி பிரளயமாகிற மூன்று காரியத்தையும் பண்ற அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. ஒருத்தர் ஒரு காரியம் தானே பண்ண முடியும் அப்படிங்கிற ரீதியில மூணு காரியம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா ரட்சிக்கிறதுன்றது பெருமாளுக்கு வச்சுக்கலாம். அப்போ சிருஷ்டிக்கிறதும் சம்ஹாரம் பண்றதும் சதுர்முகனும் ருத்ரனும் பண்றார் அப்படின்ற ரீதியில எடுத்துக்கலாமா அப்படின்னாக்கா அது கிடையாதுன்றதை இந்த ஸ்லோகத்தின் மூலியமாக முக்கியமா தெரிவிக்கிறார். என்னன்னாக்கா இப்ப சொல்லப்பட்ட பிரகாரம் ஒருத்தர் சிருட்டிச்சு பெயர் உருவம் இத்தியாதிகள்லாம் கொடுத்து தானும் உள்ள அந்தரியாமியாக பிரவேசிச்சு தான் அந்த காரியத்தை பண்ற, இப்ப சதுர்முகனாகட்டும் சிவனாகட்டும் இரண்டு பேரையும் சிருட்டிச்சு தான் அவளுக்குள்ள அந்தரியாமியாக இருந்துட்டு அந்த சிருஷ்டி காரியத்தையும் சம்ஹார காரியத்தையும் பண்ற. ஆக சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் ஆகிய மூன்றத்தையும் பெருமாள் தான் பண்ற அப்படிங்கிற ரீதியில. என்னன்னாக்கா இப்போ அவ பெருமாள் வேற சிவனும் பிரம்மாவும் வேறன்றது இதன் மூலியமாகவே தெரியுது. இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் அதீராகா, தத்துவஞானம் இல்லாதவர்கள் அப்படின்னாக்கா த்வதனு பிரவேசாத், சிருட்டிச்சுட்டு உள்ள அந்தரியாமியாக பிரவேசிச்சு இருக்கிறதுனால பிராப்தோதயேஷு பத்மாசனாதிஷு சிவாதிஷு கஞ்சுகேஷு. கஞ்சுகேஷுன்னாக்கா இங்கே சதுர்முக பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் இங்கே சேதனா சேதன விசிஷ்ட பிரபஞ்சம், இங்கே உயிர் உள்ளது உயிரற்றது எல்லா பொருள்களும் இந்த ஜெகத்தே பெருமாளுக்கு சரீரம். அந்த விதத்தில் இந்த சதுர்முகன் சிவன் முதலானவர்கள்லாம் ஒரு கஞ்சுகேஷு, நம்ம போட்டுக்கிற சொக்காவை போல சட்டையை போல நம்ம சொக்காவை அடிக்கடி மாத்துக்கிறோம்ல என்னன்னா, அந்த விதத்தில் இப்போ இந்த இடத்துல சரீரத்தையும் சட்டை ரீதியில் சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா, எந்த கர்மாவுக்கு ஏத்த சரீரம், இந்த கர்மாவினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு ஏத்த சரீரம் அப்படின்ட்டு இந்த ஆத்மா ஒவ்வொரு தடவையும் இந்த சரீரத்தை மாத்திக்குமா, நம்ம சட்டையை மாத்துறா போல. அதனால தான் இந்த இடத்துல சட்டை கஞ்சுகேஷு அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். பத்மாசனாதிஷு சிவாதிஷு கஞ்சுகேஷு. அப்படி வெளி தோற்றம் வெறும் சரீரத்தை பார்த்து மட்டும், தன்மாத்திர தரிசனா வெறும் சரீரத்தை பார்த்து மட்டும் சிவன் பிரம்மா பெருமாள் எல்லா மூணு பேருமே ஒன்று தான் அப்படின்னு நினைச்சு விட்றாளாம். விலோபித சேபுஷி காஹா, அவ்வாறு வெறும் சரீரத்தை பார்த்து மட்டும் இந்த ஞானம் பெற்றவர்கள்லாம் ஏமாந்து போறாளாம். என்னன்னாக்கா, தத்துவ ஞானம் தெரியாத போறதோ இல்லையோ, பெருமாள் வேற சிவன் சதுர்முகன் இவர்கள்லாம் வேற அப்படிங்கிறது அவளால் தெரிஞ்சிக்க முடியாத போறது. அதனால என்ன ஆறுது, தாதாத்ய மூடமதையா, அந்த சிவனும் பிரம்மாவும் ஒன்று, சிவனும் பிரம்மா பெருமாள் ஆகியவை யாரா இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு தப்பா நினைச்சுன்றாளாம். இவ்வாறாக நினைப்பதுனால என்ன ஆறுது அப்படின்னாக்கா, மூடமதையா நிபதந்தி, எங்க விழுந்துடுறாளா, நிபதந்தின்னாக்கா விழறான்னு அர்த்தம், எங்க விழறா, மூடமதையா, இந்த தத்துவ ஞானத்தை பெறாதவர்கள் எங்க விழறா அப்படின்னாக்கா, இந்த சம்சாரமாகிற கடல்ல மறுபடியும் மறுபடியும் வந்து பிறக்கிறாளாம். அந்த மறுபடியும் கர்மாவை தொலைக்கிறதுக்கு சரீரத்தை எடுத்துட்டு பல பல ஜென்மாவை எடுத்துட்டு இந்த சம்சாரத்திலேயே வந்து விழறா. எது எப்போ அப்படின்னாக்கா, அந்த தத்துவ ஞானம் இல்லாதவர்கள் பெருமாளும் மற்றவர்களும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறவா தான் இந்த இடத்துல மூடமதையா அப்படிங்கிற சப்தத்தினால சுவாமி தேசிகன் பிரதானமா சொல்ற. அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கள் பெருமாளை நினைச்சிட்டு பெருமாளை உபாசிச்சு பெருமாளை அடையணும் மோட்சத்தை அடையணும்ன்ற ஞானத்துக்கு அப்பாற்பட்டவா, அதற்கு விபரீதமான ஞானத்தை தானே கொண்டு அவ இருக்கா, பெருமாளும் மற்றவர்களும் ஒண்ணுங்கிற சிந்தனையில தானே இருக்கா. அதனால என்ன ஆறுது அப்படின்னாக்கா, மோட்சத்துக்கு வேண்டிய ஞானம் இல்லாததுனால மறுபடியும் இந்த சம்சாரத்திலேயே வந்து பிறக்கிறா, இங்கேயே இந்த சம்சாரத்திலேயே இருக்கா. அதனால அந்த தத்துவ ஞானம் இல்லாதவர்களினுடைய நிலை இவ்வாறாக இருக்கிறது என்பதாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் வெகு விவரணமாக சாதித்திருக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணகாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.